அசோக் வணக்கம். ஒன்றும் இதில் ஒன்றும் தவறு இல்லை, உங்களுடைய கருத்துக்களில் வந்து நான் குற்றம் காணலை. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறது என்னென்னா, என்னை பொறுத்தவரை நான் சொல்லிய கருத்திலிருந்து நான் மாறுபடவே இல்லை. அதாவது தென்னைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தையே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த தென்னையினுடைய ஓலை நுனி எங்கே இருக்குதோ அந்த இடத்துலேருந்து தான் நீர் இறங்கும். தென்னை மட்டையில் குருத்து ஓரமாக உள்பகுதியில் குருத்துகளில் இறங்குற தண்ணி தான் மரத்து ஓரமாகவே இறங்கி மரத்து மேலேயே இறங்கி கீழே வேரை சுற்றி நிற்கும். மற்றபடி தென்னை மரத்து ஓலைகளில் மட்டைகளில் படுற நீர் அந்த ஓலைகள் வழியாக வந்து ஓலையினுடைய நுனி எங்கே இருக்கோ அதற்கு வெளியில் தான் படும், சரியாக ஊற்றும். ரெண்டாவது, தென்னையை வந்து நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா தெரியும், சாதாரணமாக பார்த்தாலே தெரியும், எல்லா மரங்களும் கிளைகளை மறைச்சி கீழே உள்ள ஈரத்தை காப்பாற்றிக்கும். தென்னை மரம் மட்டும் அடிவேர் வரைக்கும் நல்லா வெயில் படுற மாதிரி முழுவதுமாக வெயில ஊடுருவ செய்யும். தென்னை மரம் தென்னை மரம் இருக்கிற இடம் தனியாக நட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அடி வரைக்கும் வெயில ஊடுருவ மரத்தை ஊடுருவ அனுமதிக்கும், உலர்ந்த தரையை உலர்ந்து போக அனுமதிக்கும் தென்னை மரம். அதே போல் தென்னையுடைய வேர்கள் வந்து ஒரே சீரான தடிமனுடைய மிக நீளமாக செல்லக்கூடிய வேர்கள், சரியா? அதனால் மிக தொலைவுக்கு நீண்டு ஒரே ஒரு சீரான அலைவரிசை வந்து மிக தொலைவுக்கு செல்வது போல ஒரு சீரான நீளத்தோடு வெகு தொலைவுக்கு தன்னுடைய வேர்களை நீட்டி கூட உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. ரெண்டாவது, மரத்தின் வேர் ஓரத்தில் வந்து உரம் வைக்கிறதோ செத்தக்குப்பையை போடுறதோ முற்றிலும் தவறுங்கிற என்னுடைய கருத்திலேருந்து நான் மாறுபடவே இல்லை. இப்போவும் அந்த கருத்திலே தான் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல மட்டுமே உரமும் தண்ணீரும் கிடைக்கிறதுனால அது நீளமாக தன்னுடைய வேர்களை நீட்டாக எதுவும் இல்லாமல் போயிடுது. வெகு தொலைவுக்கு நிறைய வேர்களை படர செய்து நிற்கிற மரம் தான் நல்லா ஆரோக்கியமாக நிற்க முடியும், தரையில் பூமியில் ஊனி கட்டியமாக பிடிச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஓரமாகவே தென்னை மரத்து பக்கத்திலேயே நீங்கள் மட்டைகள் ஈரத்தெல்லாம் நிறையா போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உள்ள சத்துக்களையே எடுக்கிறதுலேயே முனைப்பாக இருக்கும். அங்கே மட்டுமே வேர் வந்து அதிக கவனத்தோடு இருக்கும். அந்த இடத்துல நிறைய புழுக்கள் நிழலில் புழுக்கள் உருவாகும் போது அந்த புழுக்கள் காக்கை குருவிகள் மற்ற விலங்குகளுக்கு தாக்குதலுக்காக பயந்து அது அந்த மரத்தோட வேர் பகுதியிலே தஞ்சடையும். அப்போ அந்த வேரை தான் அது கடிக்கிறதோ கொத்துறதோ இடையூறு செய்கிறதோ இருக்கும். மரத்தோட வேர் பகுதி நல்லா உலர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல புழுக்கள் உருவாகாது. அதே போலவே நீங்கள் இப்போ நான் உரம் வைக்கிறதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வெயில் படுற இடத்துல நாலு மரத்துக்கு இடையில தான் நான் வந்து மரத்தை உரத்தை வைக்கணுங்கிறேன். மட்டைக்கு வெளிப்புறத்தில் தான் மட்டையினுடைய நிழல், அதாவது தென்னை மரத்தினுடைய ஓலைகளுக்கு வெளிப்புறத்தில் தான் உரம் வைக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கருத்துலேருந்து நான் மாறுபடலை. உரம் கூட நான் இரண்டாவது இடமாக தான் சொல்கிறேன், உரத்தை வந்து நான் இரண்டாவது இடமாக தான் சொல்கிறேன். தண்ணீர் வந்து முதல், ரெண்டாவது தென்னைந்தோப்பு வந்து நல்லா காய்ச்சலாக இருக்குங்கிறதெல்லாம் நான் ரொம்ப குறியாக இருக்கேங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ எல்லாரும் மரத்து அடியிலேயே நிலத்துக்கு மேல் மட்டத்தில் தண்ணி வைக்கிறாங்க. நான் பயிற்றுவிக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் தண்ணி வைக்கிறோம், ரெண்டு அடி ரெண்டரை அடி ஆழம் குழி தோண்டி வைக்கிறோம். அதுவும் தென்னந்தோப்பில் 60 மரம் ஒரு ஏக்கரில் இருந்தால் நம்ம வந்து 15 இடத்துல மட்டும்தான் தண்ணி வைக்கிறோம். நம்முடைய நோக்கம் மிக அதிகமான அளவில் அந்த மரத்தை அந்த தோப்பை காய வைக்கிறது. அதே போல் மண் கண்டத்தையும் 2 அடி 2.5 அடி ஆழத்துக்கு நல்லா காய வைக்கிறதுக்காக 15 இடத்துல குழி போட்டு வச்சுருக்கிறோம், சரியா? அதனால் கோடை காலத்தில் மிக அதிகமாக காய வைக்கிறோம், அதே சமயம் மரம் செத்து போகாமல் தண்ணி விடுறோம். தரைக்கு மேல் மட்டத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் அந்த தண்ணி உலர்ந்து போயிடும். தரையில் ஒரு குழி தோண்டி தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் அந்த தண்ணி அத்து போகாது. அதனால் நாலு மரத்துக்கு இப்போ ஒரு மரத்து தண்ணியை கொண்டே நாலு மரத்தையும் காப்பாற்றுற வேலை செய்கிறோம். ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்புக்கு கோடை காலத்தில் மிக குறைந்த அளவு நீர் தான் நம்ம கொடுக்குறோமே. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மழை வரும்போது மிக அற்புதமாக அந்த தோட்டம் முழுவதுமாக நனையும், ஏன்னா மிக அதிகமாக காஞ்சிருக்கிறது. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய தமிழ் அறிவின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த உரம் எதுன்னா மண்ணு தான் மிகச்சிறந்த உரங்கிறான் திருவள்ளுவர். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும், ஒரு பங்கு மண் நான்கில் ஒரு பங்காக சுண்டுகின்ற அளவிற்கு, சுண்டுகின்ற உழவுன்னா தன்னுடைய எடை குறைகின்ற அளவிற்கு, நீர் சத்து குறைகின்ற அளவிற்கு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், தன்னுடைய எடை குறைகின்ற அளவிற்கு காய வைக்கப்பட்டால் அந்த மண்ணிற்கு அந்த மண் அந்த வயலுக்கு உரமே தேவையில்லை என்பது, சரியா? அதனால் நம்மளால் அந்த அளவுக்கு காய வைக்க முடியுதோ இல்லையோ, தென்னை மரங்கள் வச்சுருக்கிறேன், அதற்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தென்னந்தோப்பை கோடையில் காய வச்சா மழைக்காலங்களில் அதிகமாக நீர் உறிஞ்சிக்கும், அது எதிர்வரும் கோடைக்கு தண்ணியே பாய்ச்ச வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி கொண்டுகிட்டு போகும் தென்னந்தோப்பை அப்படிங்கிறது ஒன்று, சரியா? ரெண்டாவது, உரம்னு ஒன்று வைக்கிறது கூட எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கருத்திலிருந்து நான் மாறுபடவில்லை. நம்ம ஒன்றும் இல்லை, இரண்டு தோப்புகளை மாதிரிக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்ய சொல்கிறது மாதிரி உங்களுடைய கருத்துப்படி ஒரு தோப்பை வடிவமைச்சு, நான் சொல்கிற கருத்துப்படி ஒரு தோப்பை வடிவமைச்சா ஒரு 4-5 ஆண்டுகளில் எது சிறப்பானதாக வருதோ அதையே நம்ம காலங்காலத்துக்கு நல்ல முறைன்னு எடுத்துக்கலாம், இதில் ஒன்றும் குற்றம் இல்லை. பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதாவது தென்னையை பராமரிக்கிறதுல, ஒரு செடியை வைக்கிறதுல, காய்க்க வைக்கிறதுல பல்வேறு முறைகள் இருக்குது. எது உயர்வான முறையாக இருக்கிறதோ அதையே நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடலாம். இதில் நான் மாறுபடவே இல்லை. உங்களுடைய முறை உயர்வானதாக இருந்தால் அதை காலங்காலத்துமாக கடைபிடித்துக் கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. அதே போலவே நான் ஒரு கருத்து, நான் ஒரு முறையை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த முறை தவறாக இருக்கும் பட்சத்தில், அதை விட வேறொரு முறை சிறந்ததாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துக்கொள்வதிலும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. சரியா? காலமே இந்த முறைகளில் எது சரியானது என்பதை தீர்மானிக்க வேண்டும். உழவர்களும் உழவர் பெருமக்களும் காலமுமே இதை சரியான முறையை தெரிந்து கடைபிடிக்க கற்றுக் கொடுத்து விடுவார்கள், கற்றுக்கொள்வார்கள். சரியா? நன்றி, வணக்கம்.